பால் நிலவு காய்ந்ததே பார் முழுது மோய்ந்ததே ஏன் ஏன் ஏன் வரவில்லை நீ நீதான் உயிரே நான் நினைத்து பார்க்கிறேன் நாம் நடந்த பாதையை ஏன் ஏன் ஏன் வரவில்லை நீ நீதான்